கடவுளுடைய கரையிலேயே நாம் உட்கார்ந்து சேவிச்சுட்டே இருக்கோம் பாபு, புரியுதா? அது ஓர நோக்கம் அப்படின்ட்டான். அதனால தெரிகிறது பாலியனுடைய குணம் இத்தகையது என்று யாராலையும் அளக்க முடியாது அப்படிங்கிறத கவிங்கிற முறையில அழகான முறையில நமக்கு எடுத்து சாதித்தான். சந்திரம் உத்தம் சயந்தே பரிணத புவனம் தது பத்மம் அத்யாததேவா பத கமல ரஜோபிஹி வாசுதே ரங்கபர்த்துஹு பாதுகே ரங்கபர்த்துஹு ரங்கநாயகனுடைய பாதுகை இருக்க அந்த பாதுகை பெறப்பட்டது மிக உயர்ந்தது. என்ன கடாரி சாய்களும் இருக்காதுதான் பாதுகைய கவனமான வாகனம் அடிக்கிறது அப்படிய பத கமல ரஜோபி. ஏன் எம்பெருமானுடைய திருவடியிலேயே சேர்ந்து இருந்ததல்லவா அந்த பதம் என்ன? தாமரை மலர் போன்ற திருவடி, திருவடியாகிற தாமரை மலர் இல்லையா? அந்த தாமரை மலரோட சேர்ந்து இருக்கிறதுனால தாமரை மலர் இருக்கும் அந்த வாகன பொடி கிஞ்சல் கிண்டல் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ மகரந்தங்கள்லாம் அதெல்லாம் பதிஞ்சிருக்கு இந்த பாதிகையில. ஆகையினால பதகமரஜோதிகி வாசிதே ரங்கவர்த்து கமகம கமன எம்பெருமானுடைய திருவி தாமரையுடைய வாசனை அடிக்கிறது பாதுகைய நம்ம கடாரி நமக்கு பெரியவா ஆச்சாரியால் சாய்வா அர்த்தகால் சாதிச்சுட்டார். அப்ப இந்த பாதுகை என்ன எப்படி பரிசித நிகமானந்தே பாதுகே தாரையந்த பரிசித நிகமானந்தே நிகமானந்தம் உபனிஷத்து. உபனிஷத்துகள்லாம் அந்த பாதுகையை போற்றி கொண்டிருக்கின்றன. ஆக உபனிஷத்திலே போற்றப்படுகின்றன அப்பேற்பட்ட பாதுகைய தாரையந்த சன்னிதிக்கு போய் அந்த பாதுகைய தான் தாங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவிதித பரிபாலகம் சந்திரன் உத்தம் சயந்தே அவளுக்கெல்லாம் சந்திரனே சூடாவு தலைமையால ஒன்று இருக்கிறான். எப்படின்னு கேட்டா இந்த சிவன் இருக்கானே அவன் சந்திரனுடைய ஒரு கலையைத்தான் தலையில வச்சுருக்கான் சரியா? யாரு ரங்கநாதனுடைய பாதுகைய தலையில தாங்குறாளோ அவ முழு சந்திரனையும் தலையில வச்சுப்பான் புரிஞ்சுதா? அப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப சிவனை விட மிக உயர்ந்தவளாவா பாதுகையுடைய அனுகிரகத்தினால சிவனை வரலாம் என்ன பண்றான் அந்த பாதுகையை தரிக்கிறான். பாதியை தெரிஞ்சதுனால என்ன லாபம் அவளுக்கு அப்படின்னு கேட்டவனா அந்த ருத்ர பட்டம் கிடைக்கிறது, பிரம்மாவுக்கு பிரம்ம பட்டம் கிடைக்கிறது, இது மாதிரி பலம் கிடைக்கிறது. தெரிஞ்சா நாம் இந்த பலத்தையும் விரும்பாமல் பாதியை தினந்தோறும் நாம் தங்குவோமே ஆகிய விசாரத்தில் அவரெல்லாம் உயர்ந்த பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவிதித பரிபாகம் சந்திரம் உத்தம் சயந்தே இப்படி தினந்தோறும் பெருமாளுக்கு கடாரி வாங்கிக்கிறவா என்ன சந்திரமா முழு சந்திரனே தலையில வச்சுப்பாவா தெரிஞ்சா? சிவன் மாதிரி அரவர கவனத்தின் பின்னரமாட்டான் தெரிஞ்சா? உத்தம் சயந்தே அப்படின்னா சிவனை விட இன்னும் பாக்கியசாலிகளாக வாழ்ப்பான். பரிணத புவனந்தது பத்மம் அத்யாத தேவா அல்லது பரிணத புவனம் உலகமாக மாறுதல் அடைகிறதே ஒரு தாமரப்பு. எங்க ரங்கநாதனுடைய நாதி கமலத்திலேருந்து என்ன எழும்படியான ஒரு அந்த நாதியிலேருந்து உண்டான ஒரு தாமரப்பு இருக்கும் இல்லையோ அந்த தாமரப்பு எப்பேற்பட்டது அப்படின்னா பரிணத புவனம். அதுதான் உலகத்தெல்லாம் சொல்லிக்கிறது. அதுல ஒரு முதல்ல நான்மகனை சிரிச்சா அப்புறம் நான்மகமா உலகத்தெல்லாம் சிரிச்சுக்கிறார் ரங்கநாதன். அதனால பரிணத புவனந்த பத்மம் எம்பெருமானுடைய நாவீகமல பத்மமானது உலகமாக மாறுகிறது அப்பேற்பட்டது மிக உயர்ந்தது. சரிஞ்சா அத்தியாச தேவா அதே அடைவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும்னா பிரம்மபட்டம் வேணும்னா பிரம்மபட்டம் கிடைக்கும், அல்லது ருத்ரபட்டம் வேணும்னா ருத்ரபட்டம் கிடைக்கும். ரெண்டையும் விரும்பாலும் தினந்தோறும் கடாரியை நாம் வாங்கி சேர்த்துக் கொண்டே இருக்கமையாகிய அந்த கடாரியினுடைய பாதியினுடைய அனுகிரகத்தினால அந்த அவர்களெல்லாம் உயர்ந்த பதத்தை நாம் அடைவோம். அவ்வளவு உயர்ந்தது பாதியினுடைய பெருமையானது அப்படின்னா சகர்கடிகளமூர்த்தினா சாரியன பாதுகேத்வாம் மனுஜ மனு வகந்தம் ஜெயரபந்தவியபாயே உபகரதியகாருகம் தேவவர்க்கத்வதீயா சது நியமிதோகமாஸ்தே கிருதம்பகர்தவிஜிலமூர்ஜனாஜமனுவகந்தம் தேகபந்தவியபாய எம்பெருமானுடைய சதா ஜெகநாதனுடைய சதாரிய பாதுகிய ஒரு தடவை சிரசனால தாங்கினால் போகும் தகுர்தவிகளும் ஒருக்கணும் ஒரு தடவை தாரிங்கனகம் தாரணத்தையுடைய ரங்கநாதனுடைய பாதுகைய அப்படி நாம் தாங்கினவே ஆகியல் அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா தேகபந்தவியபாயே இந்த சரீர அவதாரத்துல நாம் சரீரத்தை விடுகின்ற காலத்துல கடைசி காலத்துல இந்த பாதுகை நமக்கு எவ்வளவோ காரியங்களா பண்றதுன்னா என்ன பண்றதுன்னா உபகரதீகாரம் தேவவர்கீயா என்ன தேவவர்க்கங்கள் இருக்கோ இல்லையோ தேவர்கள்லாம் அவர்கள்லாம் வந்து இவன் சரீரத்தை வெளியில வளர்ந்த காலத்துல அர்ச்சராதி தேவர்கள் ஆதிவாதிக்காக சொல்றது அவ மூலமாக அங்க வந்து நமக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் பண்ணுங்க தேவவர்கனா ஆதிவாதிக்கா நம்ம கடைசியில அழைச்சிட்டு போறலாம் எப்படி அழைச்சிட்டு போறா அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல தேகாவதான காலத்துல சுவாமி தேசியன் நெறியான அதிகாரத்துல எடுத்து சாதிக்கிறார் மனசீகரண கிராமம் பிராணே மனசேஜம் ஜடி ஜடயன் பூதேஸ்வேனம் பரேஜதம் ஆத்மனி பெருமாள் என்ன பண்றார் எவன் தன்னிடத்துல பிரபத்தி பண்ணானோ பாதியை வந்து எவன் சேவிச்சானோ அவனுக்கெல்லாம் என்ன பண்றார் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான் வேதாவதானத்துல தன்னை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் மோசத்தை கொடுக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படி மோசத்தை கொடுத்துட்டு எப்படி அழைக்கின்றதே கொடுக்கிறான் அப்படின்னு கேட்டவனா முதல் முதல் மனசி கரண கிராமம் நம்ம கிட்ட 11 இந்திரியம் இருக்கு சரிஞ்சா 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் அப்புறம் மனசு அப்படின்னு 11 இந்திரியம் இருக்கு இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று சொல்லப்படக்கூடியதான 10 இந்திரியங்களையும் முதல்ல இழுத்து மனசோட கொண்ட சேர்க்கிறான் நம்ம வெளியில கிளம்புற காலத்துல அதற்கு பிறகு பிராணே மனஹா இந்த இந்திரியங்களோட கூடின மனச பிராணவாயுவோட பிராணனோட சேர்க்கிறான் நம்ம உள்ள இருக்கின்ற பிராணனோட கொண்டு போய் சேர்க்கிறான் அப்புறம் புருஷேச்சம் அந்த பிராணனை ஜீவன் இருக்கானே உள்ள நம்ம சரீரத்துக்குள்ள அந்த ஜீவனோட கண்ட சேர்க்கிறான் ஜடிஜி கடையன் இப்படி வேகமாக உன்னோட ஒண்ணு சேர்த்துக்கிட்டு பூதேஸ்வேனம் இவன் வெளியில கிளம்பணுமே வெளியில கிளம்புறதுக்கு கொஞ்ச மாதிரி சரீரம் வேண்டாமா அதுக்காக சூக்ஷ்ம சரீரம் வேணும் சூக்ஷ்ம சரீரம் என் சரீரம் எதுல வருது இந்த பாஞ்சு பகுதி ஹிருதய தேஜோவாயு ஆகாசங்கிற பூதங்களாலே வந்தது அதனால பூதேஸ்வேனம் சூக்ஷ்மமான பூதங்களோடு ஜீவனை சேர்க்கலாம் சரிஞ்சா ஆக இப்ப ஜீவன் எப்படி ஆகிட்டோம் சூக்ஷ்ம சரீரத்தோட கூட சூக்ஷ்ம ஏகாதசி இந்திரியங்களோட கூட பிராணனோட கூட இருக்கான் இப்ப ஜீவன் இப்படி வெளியில கிளம்பத்துக்கு தயாரா இருக்கிற காலத்துல அந்த ஜீவனை என்ன பண்றான் இப்போ பரேசதம் ஆத்மனி பரமாத்மா கிட்ட இந்த ஜீவனை கொண்டு போய் சேர்க்கலாம் சூக்ஷ்ம சரீரத்தோட இருக்கான்னு சேர்த்தார் அப்புறம் பெருமாள் என்ன பண்றார் தான் இந்த எந்த வழியா வெளியேறணுங்கிறதுக்காக அந்த வழியை காட்சி அடிச்சு காட்டுவது போல அந்த வெளியேறும் அந்த மூர்தனி நாடியினுடைய வழியை காட்டி அதன் வழியாக மூர்தனி நாடி வழியாக வெளியே அழைச்சிட்டு போவான் அப்படி வெளியே அழைச்சிட்டு போன உடனே இந்த பாதுகா சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டுள்ளதுனால என்ன சொன்னாரீங்க உபஜரதீயசாரகம் தேவவர்கீயா என்ன பாதுக என்னை சேர்ந்த தேவவர்க்கங்கள் எல்லாம் இவன் வெளியில கிளம்பினவுடனே சோடசோபச்சாரம் பண்றது அப்படிங்கிறார் ஏதாவது பண்றா அப்படின்னு அதே சமயம் ஜெயிச்சு சாய்க்கிறார் ஜுவலன திவச ஜோத்னாபக்ஷ உத்தராயண வத்தராயணன் பவன தபன பிராலேயாம் சூனு கிரமாது அஜிரத்யுஜிம் ஜலதரபதிம் தேவாதீகம் பிரஜாபதிம் ஆகதா சரதி விரதாம் தூரே வாசக ததப்பரமத்புதம் அப்படிங்கிற ஜுவலன அர்ச்சிச்சு ஒளியாக ஒளிக்கு அபிமான தேவதை முதல்ல வந்து இவன் அழைச்சு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி வேண்டியெல்லாம் கொடுத்து கவலைப்படாதே வான்னு அழைச்சுன்னு போறோம் உடனே பகலுக்கு அபிமான தேவதே திவசம்னு பேரு அவன் வந்து இங்க வாங்க மேல நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு போட்டி போடணும், அவன் அழைச்சிட்டு போறான். அப்புறம் ஜோத்னா பட்சம், சுக்கரபட்சத்துக்கு அதிகமான தேவத்தை ஒண்ணு, அது நான் இல்ல சந்திரங்கிட்டதான் போனோம், நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அவன் அழைச்சிட்டு போறான். அப்புறம் உத்தராயணத்துக்கு அதிகமான தேவத்தை அதுக்கப்புறம் வரும். அப்புறம் வத்தரானு சம்பத்திர தேவதை, இப்படியாக அழைச்சிட்டு வந்த உடனே அங்க வாயு பகவான் வர போவன, வாயு அவர் அழைச்சு வேகம் நான் சுருக்க கொண்டு போறோம் எவ்வளவு அழைச்சிட்டு போற பெருமாள்கிட்ட அப்படின்னு அவரை அழைச்சிட்டு போறான். தபன அதுக்கப்புறம் சூரியன், சூரியன்கிட்ட போன உடனே பிராலேயான் சூனு, அப்புறம் சந்திரன், சந்திரன்கிட்ட போன கிரமாது அஜிரத்யன், அந்த இடத்துல அஜிரத்யி அவன் வந்து சேர்கிறான். அவன் வித்யுத் புருஷன் பேர், அஜிரத்யிங்கிறவன் வித்யுத் புருஷன் பேர், வைத்யுதன் சொல்ற வழக்கம். அந்த வித்யுத் புருஷன் சவரான், வித்யுத் புருஷன் அங்க வந்து அதுக்கப்புறம் இந்த வரிசையில ஜலதரபதியும் தேவாதீசம் பிரஜாபதி மாதவா, ஜலதரபதினா வருணம், தேவாதீசம்னா இந்திரன், அதுக்கப்புறம் பிரஜாபதி பிரம்மா. ஆக வருண இந்திர பிரஜாபதிகள் இந்த வரிசையில உபசாரம் பண்றார். ஆனால் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வைத்திய புரிஷம் இவன் வருணன் கர்ணலோகத்துக்கே வந்துடுறான் அழைச்சிட்டு போறதுக்காக, அப்படியே அழைச்சிட்டு போய் என்ன பண்றோம் சரதி வீரஜா, அந்த வைத்திய புருஷன் கையை பிடிச்சிட்டு வீரஜாவுக்கு பிடிச்சாருக்க பேப்பராக வா ராஜா மாறி வா அப்படின்னு கூப்பிட்டு அழைக்கிறான். அப்போ அவர் என்ன மனசாக நினைக்கிற உடனே ஜீவன் அவருடைய சூட்ச சரீரத்தோட இவர்கள் வந்திருக்காங்க, அந்த சூழ்நிலை எடுத்து அங்கே வீரஜாநதியோட விட்டுறோம், அதுல ஸ்நானம் பண்றான், அவரோட சரீரத்தையும் விட்டுறோம். அது போன உடனே அந்த வைத்திய புருஷன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறான் நேரம் தேவர விஷ்ணு லோகத்துக்கு, ஏதாவது வைகுண்ட லோகத்துக்கு போறோம், வைகுண்ட லோகத்துக்கு போனோம். வீரஜாவதி தன்னுடனே அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்துக்குள்ளா சொல்லணுமான ததப்பரம் அற்புதம் அற்புதம் அற்புதம் என்னாச்சரியம் என்னாச்சரியம் என்னாச்சரியம் தெரிஞ்சான். அவள் எல்லாம் வந்து கிருஷ்ணகிரியெல்லாம் வந்து அழைச்சிட்டு போய் பெருமாள் கொண்டு பெருமாளை சேவிச்சு பெருமாளை நம்ம அனுகிரகிக்கிறது எல்லாம் இருக்க இதெல்லாம் வாயாக முடியாது, அற்புதம் அற்புதம் தான் ஜெயிக்கணும். அப்படியே ஏற்பட்ட காரியங்கள் நடக்கிறத இதெல்லாம் எதனால நடக்கிறது, இந்த பாதியினுடைய அனுகிரகத்தினால ரங்கநாதன் சன்னதியில அந்த சகாரியை நாம் கிரகத்தில் தாங்குவதனால இந்த நமக்கு கிடைக்கிறது அப்படின்ட்டான். இப்படி போற காலத்துல நமக்கு ஏதாவது இடையூறுகள் வராதோ அப்படின்னு கேட்டா எந்த இடத்துல வழியில எந்த விதமான இடையூறும் வராது, வந்தா இடையூறு எங்க வரணும் அப்படின்னு கேட்டா இங்கேருந்து கிளம்புற காலத்துல அந்த யவபதாரிகள் இருக்காள் அவர்களா பாசத்தை வச்சுக்கிட்டு ஈசு இருக்கு வருவா, நீ எந்த பாவத்தை பண்ணிருக்க இந்த பாவத்தை பண்ணிருக்க எங்க லோகத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவா. போட்டி போட்டு என்ன பாவம் பண்ணாதவா யாரும் கிடையாதுவா, என்ன பண்ண பாவம் எல்லாம் இவன் பாதியிட்ட பிரபத்தி பண்ணதுனால எல்லாம் தொலைஞ்சு போச்சு, அதை தெரிஞ்சுக்காம மதத்தெல்லாம் என்ன பண்றா அந்த யமதூதாலாம் பாசத்தை கையத்தை வச்சு வீச ஆரம்பிக்கிறான். அப்போ யமன் அங்கிருந்து ஓடி வரா, ஓடி வந்து என்ன சோபுருஷம் அதிவீட்சிய பாதகஸ்தம் வதீயமக்கில சத்தகர்ணமூலே ஹரிஹர மதுசூதன பிரபன்னான் ஒரு புரகம் அந்நன்று நாம் ந வைஷ்ணவானான். நீங்கள்லாம் என்னுடைய தொண்டர்கள், நான் சொல்றது நீங்கள்லாம் செய்யணும் தெரிஞ்சா, நான் யாருக்கு எஜமானம் தெரியுமா, ஸ்ரீ வைஷ்ணவாவுக்கு நான் எஜமானம் அல்ல, எவனவன் பாவம் பண்ணிருக்கானோ அவனுக்கு தான் எஜமானம், ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பாவமே கிடையாது, எப்பவும் விஷ்ணுவை ஆதரித்து பாதையை தெரிசல தெரிச்சிருக்கிறதுனால அவனுக்கு பாவமே வராது அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர் அளவெல்லாம் கூட்டு சொகுருஷம் அதிகரிச்ச அவன் அண்ணா பார்த்து வாங்கடா பாதகஸ்தம் மடிச்சு எல்லாத்தையும் பாதகம் என்ன அதது யமஹா கீழ கச்ச கர்ணமூலே கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில ரகசியமா சொல்றான். என்ன சொல்றான், பரிகர மதுசூதன பிரபன்னா, கண்ணனுடைய பக்தர்கள் யார் வந்தாலும் அவள் கிட்டக்கெல்லாம் நீ நெருங்கவே நெருங்காது, அவளுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும் கிட்டக்க நீ போகாது. ஏன்னா நம்ம யாஜமானியங்களாம் எவ்வளவு வரையலாம் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய பக்தர்களை தவிர மற்றவாளர்கள் நம்முடைய அதிகாரங்கள்லாம் செல்லும், அதனால போகாதேன்னு சொல்றோம். அதனால நான் எப்படி கண்டுபிடிக்கிறத அப்படின்னு கேட்கறான் எவ்வளவு. அதுக்கு அவர் சொன்னான், கமலநயன வாசுதேவ விஷ்ணோ ஜனநிதராச்சுத சங்க சக்கரபானே பவ சரணமிதீரயந்தியேவை தூரதரேண தாம பாபான். யாரு எம்பெருமானுடைய திருநாமத்தை சரஸ்நாமத்தில் உள்ள திருநாமங்களையாவது கமலனயனா, வாசுதேவா, விஷ்ணு, தரணிகரா, அச்சுதா, சங்க சக்கரபாணே இப்படின்னு எதையாவது ஒன்று சொன்னான்னா போறோம். புரிஞ்சா பவ சரணம் இஜீரஎஞ்சியே ஆமா இதுதான் எனக்கு சரணம் அப்படின்னு வாயால சொல்லிட்டாலேயாது அவர்களெல்லாம் பட எதே தூர தரேனா தூரக்கிருந்தே ஒழுங்குறா கிட்டக்கே போகாதே அவாகிட்ட. ஏன் கேட்டா தான் அபாமா அவ எந்த விதமான பாவமும் பண்ணினவர்கள் அல்ல. அதனால பாதுகாப்புறதுனால அவ எல்லா விதமான பாவத்தையும் தொலைத்து மேல வரவாப்பா. அதனால சது நியமித திருப்தியா ஜோகமாத்தே கிருதந்தா. அதனால எவன் என்ன பண்றான் எனதுங்கிறத பார்த்து நீ கிட்டக போகாதேன்னு கையை அடித்து காட்டி நியமித திருப்தியா தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு ஜோகமாத்தே மௌனமா பேசாம பார்த்துருக்காங்க. உயிரை வாழ கோயில் செய்து என்ன வாழ்வுல தலையிடவே மாட்டார். ஆக பாதுகாப்புகிரகமானது அவ்வளவு மிக உயர்ந்தது. ஆக இடத்துல எப்படி நமக்கு நன்மையை செய்கிறதோ பாதுகே அதே மாதிரி பரத்திலையும் சரீராவதானத்திலையும் நமக்கு எல்லா விதமான உத்தாசியம் பண்ணக்கூடியது இந்த பாதுகே. சதகரசிஜமேதது பாதுகே ரங்க வர்த்து பிரதிநிதி பதவிந்தேனா சதிதம் அபரசா கேது சிஷ்டதா கச்ச நித்தியம் கதமிய விஜிதார்த்தாக தாம் வதந்தே மகாந்தா. என்ன சொன்னார் திருவடி பெருசா பாதுக பெருசா அப்படின்னு கேட்டவனாக்க திருவடியோட பாதுகதான் வளர்ந்தது அப்படிங்கிற சத சரசிஜம் ஏகது எம்பெருமானுடைய இந்த திருவடி தாமரை இருக்கு அல்லது தாமரை போன்ற திருவடிகள் இருக்கு இதுவானது பாதுகே ரங்க பர்த்து. அந்த திருவடிகள் ரெண்டும் உனக்கு பிரதிநிதினார் பாதுகே உனக்கு பிரதிநிதி பிரதிநிதி பதவி என்று தாகதே சேனபூமா தன்னுடைய மகிமையினால பெருமையினால சந்தோஷமா உனக்கு பிரதிநிதியாக வந்து சேர்றது அப்படின்னா இயன்றது நியாயமா எப்படி சொல்லணும். இப்போ திருவடிக்கு பிரதிநிதியாக பாதுகை இருக்கு அந்த பாதுகை அனுப்புறதுக்காக நமக்கு சேமம் வருதுன்னு சொல்றதா பாதுகைக்கு திருவடி பிரதிநிதியா இருக்கு அப்படின்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா இந்த சாமி தேசியம் பிரதிநிதி பதவியின் உன்னுடைய பெருமை எப்பேற்ற பெருமை உன் பெருமையை பார்க்கிற காலத்துல திருவடி உனக்கு ஏதேண்டா போடும் தெரிஞ்சா உனக்கு பிரதிநிதி திருவடி அப்படின்னார். அது எப்படி நீங்க நிச்சயம் பண்றீர்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார் சரிதம் அவரகாச்சு நான் சொல்றது சரியாக இல்லாத உனக்க பண்ற காரியங்கள்லாம் எப்படி இருக்கு நீ யோஜனை பண்ணிப்பாரு எப்படி பண்ணி பாக்குறாவா சிஷ்டதா நித்தியம் எப்ப பார்த்தாலும் கோவிலுக்குள்ள போறா எல்லாரும் கோயிலுக்கு போனா ரங்கநாதனுடைய திருவடி அப்படியே இருந்துருக்கு. சரிங்களா ஒருத்தராவது திருவடியில இருந்து தலையை நீட்டணும் நின்றதே கிடையாது. என்ன தெரியுமா கையில பாவிகள் இருக்காங்களா பாவிய தரலை வாங்கிக்கலாம். திருவடி ஒண்ணு இருக்கிற காலத்துல உயர்ந்த வசதி திருவடி ஒண்ணு இருக்கிற காலத்துல திருவடியை விட்டுவிட்டு எல்லோரும் பாவியதான் சிறுதனால தெரிஞ்சாளே கதமிய விதிதார்த்தாக யார் தெரிஞ்சா காமராளா இருக்கிறவளா மகா வித்வான்களா என்ன சொன்னீங்க போனாக்க சரியா எம்பெருமான் திருவிழ கொண்டா தான் தலையை வைக்கிறது இல்ல இன்னும் எங்க வைக்கிறா தலைய பாவியலதான் வச்சுக்கிறான். புரிஞ்சா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க ஒரு சமயம் திருவடி இல்லாத பாதுகை இல்லாத போனால் ஆனா அந்த கோட்டில வரைக்கும் காய்ச்சிட்டு இருப்பார். இந்த பகுதியில் இருக்கிறவளுக்கு பாதுகையே கிட்டக்க இல்ல அப்படி போனாக்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகைக்கு பிரதிநிதியா திருவடி நீ விளங்குவா அப்ப எல்லாரும் உன் திருவடி பார்த்து கை கொடுங்க உட்காந்துருப்பா அப்பதான் சரியா பாதுகை இல்லாத போனா திருவடியை பார்ப்பாரு என்ன பாதுகை இருந்தா எல்லாரும் பாதுகை பக்கம்தான் ஓடுவா அதைதான் சிறதாக வைப்பான். யாரு பெரிய பெரிய மகாவித்யானா விஜிதார்த்தா சத்தியஞானம் உடையவரெல்லாம் கூட அப்படித்தான் பண்றான். அதனால ஏன் அப்படிங்கட்டா பாதுகை இல்லாத போனா எம்பெருமானது திருவடி அப்படின்னு பாதுகைக்கு பதிலா திருவடியை அப்பதான் சேவிக்கிறா பக்கத்துல பாதுகை இல்லாத போனா இத சோமயாகம் பண்ணுவா. சோமயாகம் பண்ணா சோமங்கிற ஒரு கொடி அந்த கொடியை கொண்டு இடிச்சு அந்த சார சோமம் பண்ணுவான். புரிஞ்சா அந்த சோம கொடி லேசில கிடைக்காது. இப்படி கிடைக்காத போனா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால் சோமாபாவே பூஜிகா அறிகுமியா சோம கொடி கிடைக்காத போனாக பூஜிகாங்கிற கொடியை எடுத்து அதை நேசிச்சு அந்த ஜாதகம் வந்து ஹோமம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோல சரியா சாதிய பிறத்துல தரிக்கக்கூடிய நிலவையில சாதிக்க பக்கத்துல இல்லாத போனாக்க அப்போ எவ்வளவு திருவடிய தேவீங்கோ அப்படின்னு சொல்றாப்புல இருக்கு. அப்ப என்ன சமைச்சப்போ பாதிக்கு இல்லாத போனா திருவடி. ஆனா பாதுகைக்கு பொதுதான் திருவடியானது இருக்கு. இப்போ ஆனா திருவடிதான் பிரதிநிதி பாதுகைக்கு அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அப்ப ஏற்பட்ட உயர்ந்த திருவடிக்கே பிரதிநிதியாக இருக்க முடியாது. பெரும் பாக்கியத்தோடையது இந்த பாதுகை. அதனால இந்த பாதுகையானது நமக்கு எல்லா விதமான சேமத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு பார்க்கலாம். புதி சிரசினி கூடம் கர்மணாம் சோதிதாத்மனாம் சோதாவதி விநிவேசம் நாதிகந்தும் சமானாம் பரிஹசதி முராரேவே பாதுகே பாதிசானாம் பசுவத பரிசேஷான் பண்டிதோ நாம யஜான் அப்படின்னா நிகூடம் கர்மணாம் சோதிதானாம் சொதவதி விநிவேசம் நாதிகந்தும் சமானாம். வேதத்துல நிறைய யாகங்கள்லாம் சொல்லப்படுறது. அந்த யாகங்கள் எல்லாம் செய்யணும் சொன்னா ஒவ்வொரு யாகத்துக்கும் சில சில தேவதைகளை சொல்லி அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. புரியுதா? அந்த தேவதைய நினைக்கிற காலத்துல யார நினைக்கணும் அப்படின்னு கேட்டவனா வேதாந்தம் தெரிஞ்சவா அந்த தேவதையை சரீரமானவருடைய சிவன் நாராயணன் நினைச்சென்று ஹோமம் பண்ணுவான். புரியுதா? ஆக ஒரு தேவதையை ஹோமம் பண்ணவா காலத்துல அந்த தேவதையை சரீரமாக கொண்ட சிவன் நாராயணனுக்கு தான் ஹோமம் பண்றதுங்கிறது சம்பிரதாயம். இப்போ அப்படி இல்லை. என்ன சொல்லுங்க, இந்த தேவதைக்கு பதிலாக இருக்கக்கூடிய தேவதைக்கு தேவதையை சரீரமாக உடையவன் நாராயணன் ரங்கநாதன் அவருடைய திருவடி வரையிலும் அதுக்கு அர்த்தம் தரும். இந்திராய சோகாறு ஹோமம் பண்ணவனாக்க இந்திரனை சரீரமாக நாராயணனுடைய திருவடியாகிய பாதுகைக்கு நான் ஹோமம் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால நாம் எந்த சொல்லு எடுத்தாலும் நமக்கெல்லாம் அந்தந்த வஸ்தையை சரீரமாக உடைய எம்பெருமான் வரையிலும் ஞானம் நமக்கு வர வேண்டும். இதுதான் பரமே காஞ்சருடைய சித்தாந்தம். இப்போது எப்படி ஆச்சது அப்படின்னு கேட்டவனா பரமா பெருமாளோட நிற்காமல் கடைசியில் பாதிய வரையிலும் போய் நிற்கிறது சித்தாந்தமானது. அதனால எவரு தேவதையை சொன்னவானாக்க அந்த தேவதையை சரீரமாவுடைய நாராயணனுடைய பாதுகை இருக்கல் அந்த பாதுகையை தியானம் பண்ணு அதுக்கு ஹோமம் பண்ணு அப்படின்னு அர்த்தமாகும். ஏன்னு கேட்டா கீதையில என்ன சொன்னா அகம் சர்வயஜானம் போக்தாக பிரபுரேவஜானம் நதுமாம் அபிஜானந்தி தத்தேனாக சேவஞ்சிதே அப்படின்னு கீதை. அகமேவ சர்வயஜானம் போக்தா யாங்க எல்லாத்திலையும் இந்திராய வருணாய சோமாயன்னு சொல்லிட்டு ஹோமம் பண்றாயா? சரிங்களா? எந்தெந்த தேவதைகளுக்கு ஹோமம் பண்ணாலும் எந்த யாகத்துல பண்ணாலும் அந்த ஹவிச அனுபவிக்கிறவன் சாப்பிடுறவன் யாரு தெரியுமா? போக்தாஜ பிரபுரேவஜ நான் தான் கண்ணன். நான் தான் அந்த ஹவிசெல்லாம் சாப்பிடுறேன் அனுபவிக்கிறேன். நான் தான் அதுக்கு எஜமானம். அது எனக்கு தான் உரிமை உடையது அந்த ஹவிசு. நதுமாமபிஜானந்தி தத்தேனாதஸ்ய வந்துதே இல்லையே சில பேருக்குள்ள விட்டு வரும் அது வரும் சொல்லிட்டு அண்ணன் தேவதைகளுக்கே ஹோமம் பண்றாளே அப்படின்னு கேட்டா அவரெல்லாம் தத்துவம் தெரியாதா? தத்துவம் தெரியாத அப்படினால அவர்கள்லாம் செவஞ்சிது அவர்களுக்கு நல்ல பலம் ஒழுங்காக கிடைக்காது. மோட்சார்த்தமான பலமானது அவர்களுக்காக கிடைக்காது. அதனால மேலும் சாதிக்கிறார் எஞ்சீத்தம் இஜசே நித்தியம் சர்வதேவமயாச்சித கவிய கவிய உபேகம் பிதேவஸ்வரூப அப்படின்னார். யஜ்யை ஹீதம் யுஜ்யதே நித்யம் எம்பெருமானே யாகங்களால என்ன வேள்விய ஹோமம் பண்ணப்பட்டு சோகாகாரத்தினால சவித்தை கொடுக்கறல அது யாருக்கு தெரியுமா? உனக்கு தான் கண்ணா உனக்கு தான். மேலும் சர்வதேவமயா அச்சுதா ஏன்னு கேட்டா பல தேவதையுடைய பெயரை சொல்லுகிறார்களே அப்படின்னு கேட்டா எல்லா தேவதா ரூபமாக இருக்கிறவன் அந்த கண்ணன் தான். அதனால கவியத்தை அவன் தான் சாப்பிடறான் அப்படின்னா அவி ஹவிசு. அப்புறம் கையத்தையும் அவன் நல்லா சாப்பிடான். தர்ப்பணம் பண்ற காலத்துல அது யாகத்துல கையும் பிண்டப்பிரதானம் எல்லாம் பண்றமோ இல்லையா, சிதர்களா இருந்து அவன் தான் அதை அனுபவிக்கிறான். ஏகஸ்தம் பிதிருதேவதிரு, அதனால கண்ணம் பிதிரூபத்தையும் எடுத்துக்கிறான், தேவரூபத்தையும் எடுத்துக்கிறான். அதனால எல்லாமாக இருப்பவன் எம்பெருமான் இல்லையா. அதனால தேவதா சித்தங்கள் எல்லாம் எதை சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானத்தான் சொல்றது அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இன்னும் கொஞ்சம் பரிஷ்கரிக்கிறார் இப்ப சுவாமி தேசிகன். அந்த எம்பெருமான் மாத்திரம் இல்ல, எம்பெருமானுடைய பாதுகை வரையிலும் நாம் அதை தியானம் பண்ணிக்கணும். ஆக நான் பண்ற ஹோமங்கள் எல்லாமே என்ன பாதுகைக்கே போய் சேர்றது அப்படின்னு நினைக்கணுமா. பகவத ஆராதனம் என்ன, பகவத ஆராதனம் சில போய் முடியுது. நாம் பகவத ஆராதனம் பண்றோமோ இல்லையோ, பகவத ஆராதனத்துல எது முக்கியம் கேட்டா பகவத ஆராதனத்தோட பாகவத ஆராதனம் முக்கியம் சரிங்களா. ஒரு பாகவத ஆராதத்துல வந்துட்டாலும்னா அப்பதான் பெருமையாக நான் அர்ச்சனை பண்றேன், திருமணம் பண்றேன் அப்படி சில பேர் பண்ணிட்டு இருப்பான் பெருமைக்காக. அப்படி பண்ணாத சரிஞ்சா அவ பசியோட காத்துட்டு இருந்தாங்கன்னா வேகமாக பெருமாளுக்கு அர்ச்சனையை வேதனை எல்லாம் பண்ணிட்டு அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு சாதத்தை போட்டு அவளை அனுப்பு. அதனால பகவத ஆராதனத்தை விட பாகவத ஆராதனம் உயர்ந்தது, அதுல போய் முடியறது பகவத ஆராதனமானது. அது தவிர பகவது பகவான் பாகவதாருடைய வாழ்வுக்கு நம்ம உதாரணங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சாரியார் வந்துட்டாலே ஆகியோர் அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சாரியாராதனம் தான் முக்கியம். ஆக பகவதாராதனம் போய் பாகவதாராதனத்தில் நின்று பாகவதாராதனம் போய் அவரும் பாகவதர் தான் இருந்தாலும் ஆச்சாரியத்தம்னு விசேகம் அதுல ஆச்சாரியாராதனத்துல போய் அது முடியறது சரிங்களா. அது போல இந்த ஆச்சாரியாராதனத்தில் எப்படி முடியறதோ அதே மாதிரி இங்க பாதுகாராணத்துல முடியறதுன்னு சொன்னேன்னு அது தப்புன்னு நினைக்காதீங்க. இப்ப பாருங்க கவனிங்க, இதுலேருந்து பாதுகையை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சடகோபங்கிற சப்தம் எதை சொல்றது, பாதியும் சொல்றது நம்மாழ்வாரியும் சொல்றது சரிங்களா, பாதியும் சொல்றது நம்மாழ்வாரியும் சொல்றது. ஆகினால பாதிகன்னா யாரு, சடகோபம், சடகோபம் யாரு ஆச்சாரி. ஆக எம்பெருமானுக்கு பண்ற ஆராதனங்கள் எல்லாம் ஆச்சாரிய பரிந்தமான நம்மாழ்வார் வரையும் போய் சேர்றது. நம்மாழ்வார் என்றால் நம்மாழ்வாரான ஆச்சாரியரும் பாதியே தெரிஞ்சா பாதியை வரையும் போய் சேர்றது அப்படிங்கிற தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா என்ன, ஆச்சாரிய பரியந்தம் ஆராதனம் முக்கியமானபடினாலே பாதியாக நம்மாழ்வாரே ஆச்சாரியனானபடினாலே ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு சொல்ற இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பாதுகாப்பணமஸ்து அப்படின்னு சொல்லணும் போல தெரியுது. இப்போ அதனால பாதுகையினுடைய உயர்வு இத்தகையது அப்படின்னா பரிவசந்தி புராரேகே பாதுகே பாதுகான். இந்த மாதிரி தத்துவ ஞானத்தோட ஒரு யாராவது பண்ணாத போனா அது அப்படின்னா ஏன் எல்லாரும் பரிவாசம் பண்ணுவான். சசுவத பரிசேகம் பண்டிதோ நாமயான், படித்தவன் வேதாந்தியா இருக்கிறவன் என்ன தேவை அந்தந்த தேவைகளுக்குத்தான் போய் சேருவது எண்ணத்தோட யாகத்தை பண்ணினானே யாகோ அவனை பண்டிதர்களால் பரிஹரிப்பார்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னு கேட்டா யாகம் பண்ணதாக ஆகாது. ஏதோ ஆடு பசு இருக்க பசுவதம் பண்ணதுலதான் போய் முடிமை வழிய அது யாகம் பண்ணதாக ஆகாது. பசுவத பரிசேகம் ஆக பசுவதம் பண்ணாலே வழிய உண்மையான யாகத்தை அவ பண்ணாதவனாக ஆயிடுவான். அதனால அந்த தேவதைகளை தேவதைக்கு தெரியுமா இருக்க முடியாத நாராயணம் என்ன நாராயணனுடைய திருவடி அந்த திருவடியில் இருக்கின்றான பாதுகை அது பரியந்தம் தியானம் பண்ணிக்கொண்டு நாம் இல்லாத ரோபத்தையும் நாம் பண்ணணும் அப்படின்னு இதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். பரிஹசதி புராரேகே பாதுகே பாதிசானான், அது இல்லாமல் அப்படி யாராவது ஹோமங்கள்லாம் பண்ணாதான் அத பசுவத பரிசேகம் கேவலம் பசுவதம் பண்றதுக்கு தான் இப்படி யாகம் பண்றது அப்படின்னு அவ்வளவுதான் முடிமையை வழிய உயர்ந்த உபரமானத்தை அடைஞ்சு அதனால கிடைக்கக்கூடிய பலத்தை அவர்கள் தரமாட்டார்கள் என்று பண்டிதோ நாமயஜம். ஆக அவ பண்ற யாகங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா நாமயஜம், என்ன நாமயஜம் அப்படின்னு கேட்டா ஒரு யாகத்தை பண்ணிட்டு அத்வரி தீட்சிதா புரியுதா, அப்புறம் வாஜபேய யாகம்னா வாஜபேயி புரியுதா. இது மாதிரி இந்த நாமக்களை பேர் போட்டுக்காது பெருமையாக அந்த பேர் போட்டுக்குத்தான் உபயோகப்படுமே இல்லைய உண்மையில அந்த யாகத்துக்கு பலன் கிடையாது. அதனால பேர் மாதிரத்துக்கு தான் பயன்படும் இந்த யாகம். அதனால எந்த யாகம் பண்ணாலும் எந்த நல்ல காரியங்கள் பண்ணாலும் கூட அது ஆச்சாரியவர் இந்த பாதுகாரூபமான ஆச்சாரியவர் எங்கும் போய் சேர்றது என்பதை நாம் நினைவில் கொண்டுதான் நாம் எல்லா ஆராதனைக்கும் பண்ணணும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் சுவாமி தேசியன். இந்த பாட்டில் ஜனேதுமல மார்க்கியம் தேசியஜித்பாதரத்தே நமதி மரதி தேவே நாகசிந்தோகவிதீர்ணா முகுரதிபதி சூடா மௌலி ரத்னாதிகாது பரிகத லகிமான பாததாம் மததாம் ஊர்மயத்தே அப்படின்னார். ஜனயிதும் அலம் அர்ஜம் தெய்சஜித்பாதரட்டே தெய்சஜித்பாதரட்சே தெய்சஜித்து அவர்களெல்லாம் கொண்டவன் என்பருமான் அவனுடைய திருவடி எங்கே இருக்கும்யா அதை காப்பாற்றுகின்ற பாதரட்சே பாதுகையே நமதி மகதி தேவே நாகசிந்தோதிகீர்ணா. அங்க அந்த பாதுகைக்கு எப்படியெல்லாம் சிவன் உபச்சாரம் பண்றான் தெரியுமா சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னா நமதி மகதி தேவே மகதி தேவே மகாதேவன் சிவன் சரிஞ்சா அவன் வந்து பாதுகைகளை கீழே வந்து சேவிக்கணும். அப்படி சேவிக்கிற காலத்துல நாகசிந்தோதிகீர்ணா சிவன் தலையில கங்கையும் இருக்கு சரிஞ்சா சிவன் தலையில கங்கையும் இருக்கு சிவன் தலையில அவன் நாகபூஷணம் நாகமும் இருக்கு புரிஞ்சா அவன் இப்படி குனிஞ்சு பாதையை போய் சேவிக்கிறான். சேவி காலத்துல நிமிந்து இருக்கிறவா குனிஞ்சாக்க ஜல ஆடுமான கையில் ஒரு சொல்லு கொண்டாலே அவ்வளவு ஆடு காவேரிலிருந்து வரைச்சார் தெரிஞ்சா இது சேவிக்கிறதுக்காக அப்படி குனிஞ்ச உடனே அந்த இடையில இருக்க முடியாத கங்கை தெலும்புறது தெலும்பின உடனே அந்த தீர்த்தம் வெளியில வருது. வெளியில வர காலத்துல அந்த நாகாபரணம் இருக்கும் இல்லையா அந்த நாகத்தினுடைய சிறப்புல நிறைய ரத்தனங்கள் இருக்கு. ரத்தனங்கிறது கல்லு தானே கல்லு கட்டிவிட்டா என்ன தெரிச்சு அப்படி எப்படி தெரிக்கும் தெரிஞ்சா அதனால அந்த சேவிக்கிற காலத்துல தலையில இருக்கும்படியான கங்கையில அலை உண்டாருது அலை உண்டான அதுலேருந்து ஜலம் தெலும்புறது தெலுங்கின ஜலம் நாகாபரணத்தில் இருக்கும்படியான ரத்தனத்துல கல்லுல போய் தெரிக்கிறது அதுல தெரிச்ச உடனே பாலுகளுக்காக விசீர்ணமாக உலகத்தில் தானே பார்த்துருக்கோம். அது வந்து எதுக்கா அப்படின்னு அது இந்த பாதிகைக்கு சிவபிரான் அர்க்யம் சமர்ப்பியாமின்னு அர்க்கம் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னு கேட்டா கங்கை அப்படியே அர்க்கம் சமர்ப்பியாமே ஒரு சம்பவத்தை கூட காட்டுவாள் எங்கேயாவது காட்ட மாட்டான். அர்க்கம்ங்கிறது ஒரு உத்திரணிதான் சமர்ப்பிப்போம் ஒரு உத்திரணிக்கு கொஞ்சமா சீர் சமர்க்கணுமோ இல்லையோ அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க அது அந்த நாகரத்னத்துல அடிபட்டு விஷயமா போய் கொஞ்சம் தீர்க்கமாக வருது இந்த பாதி பாதையில வந்து படுறது. ஆகையினால இது அர்க்கம் சமர்ப்பணம் பண்றானோ சிவன் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஜனேஜமலமர்யம் தெய்சஜித்பாதரட்சே நமதி மகதி தேவே நாகசிந்தோ விஹீர்ணா முகு அதிபதி சூடா மௌலி ரத்னாதிகாதாது. அடிக்கடி அந்த நாகத்தினுடைய சிரத்தில் இருக்கின்ற வாசுகி தலையை கூட்டினார் வாசுகி நாகத்தை அதனுடைய ரத்தனத்தில் போய் அடிபட்டு அதெல்லாம் பயனதல்ல விமான அர்க்கம் சமர்ப்பிக்கிறதுக்கு எந்த அளவு தீர்த்தம் வரணுமோ அந்த அளவு தீர்த்தமாக வந்து பாதையில வந்து பாடுறது. அதனால பாதசாம் ஊர்மயஸ்தே ஆக எவ்வளவு பக்தி சக்தியோட வந்து தன்னுடைய சிரத்தில தீர்த்தத்தை கொண்டு வந்து அர்க்கம் சமர்ப்பிக்கிறான் பாருங்களோ என்ன அப்படின்னா பாதையினுடைய பெருமை எத்தனை அப்படின்னா இந்த இடத்துல சாமி தேசிகம் மகாதேவன் பேரு சிவனுக்கு இல்லையா மகாதேவனுக்கு மகாதேவன் எதிர்க்க வேண்டி வரவர் அப்படி சொல்லாம மகாதேவன் உடச்ச மகதி தேவே நமதி மகதி தேவே அப்படின்னா மாம்சாசு தேவஸ்து மகாதேவா பிரிச்சா மகதி தேவே அப்படின்னு பிரிச்சார். இப்படி பிரிச்சு சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டாக்க மகாதேவன் அந்த மகத்துவனோ ரொம்ப அவனுக்கு வந்து விடுச்சுன்னு எனக்கு நினைச்சுன்றாங்கயோ சரியா அப்படிங்கிறதுக்காக பிரிச்சாரா சுவாமி தேசம். அது அழகா எப்படின்னு கேட்டோம்னா திரிபுராசுரனோட சண்டை நடந்தது சரியா அவன் ரொம்ப பலிஷ்டன் அவனோட ருத்ரன் சண்டை போடுற காலத்துல அவனோட எதிர்த்து சண்டை போடக்கூடிய பலம் இல்லை பலம் இல்லாம இருக்க சமயத்துல முழிச்சான். முழிச்சோன்னு என்ன ஆச்சு பக்கத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் என்னுடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்னுடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்னுடைய பலத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு இந்திராயிகள் எல்லாரும் தங்களுடைய பலத்தெல்லாம் ஆறு கொடுத்தா சிவனுக்கு கொடுத்தா எல்லாருடைய பலத்தையும் வாங்கிட்ட உடனே இப்ப மகாதேவன் ஆயிட்டான். எல்லாருடைய சக்தியும் எல்லாருடைய பலம் அவனுக்கு சேர்ந்துதான் இல்லையா அதனால மகத்தின் பலம் வந்தபடினால அப்போ அவன் மகாதேவன் அப்படி மகாதேவனாக இருந்து எல்லாரும் பலத்தையும் வாங்கி சண்டை போட்டானே, அந்த திருவரனை ஜெயிக்க முடிஞ்சதா? முடியல. கடைசியில பெருமாள் தான் போய் அவனுக்கு ஒத்தாசம் பண்ண வீட்டுக்காரு. அந்த அவனை கொண்டு ஜெயிச்சு என்ன பண்ணாரு? வேற அவனுக்கு ஒத்தாசம் பண்ணார் ருத்ரனுக்கு. அதனால நமக்கு ஆபத்தான காலத்துல இவ்வளவு தேவர்களுக்கு எதிரே அவமானம் அவர்களால் கட்டி கொடுத்தவங்க கூட நம்மால ஜெயிக்க முடியாமல் நாம் அவமானப்பட்டோங்கிற கட்ட வேறு வராமல் நமக்கு உதவியாக வந்து எம்பெருமான் நாராயணனுக்கு கண்ணன் ஒத்தாசம் பண்ணானே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா? சிவன் விழுந்து விழுந்து பெருமாளுடைய விருதில் வந்து சேவிச்சான். சரிங்களா? அப்படி சேவிக்கிற காலத்துலதான் இந்த கங்கை தீர்த்தம் தெரிஞ்சு வந்து அது நாகன் வாசியினுடைய ரத்தனத்துல பட்டு விசீர்ணமா போய் அர்ஜுன் சமர்ப்பித்து சேவிச்சு அர்ஜுன் சமர்ப்பித்து உபசாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. பைனதல விமானம் ராதசான ஊர்மயஸ்தே. அதனால அந்த தேவதேவரான எப்பேற்பட்டவன் கேட்டோம்னாக்க அவர் வந்து நாராயணனுடைய சிஷ்யன், நாராயணனுடைய பக்தன். அவருடைய யாகம் பண்ணா என்ன யாகம் பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க மகாதேவ சர்வமேதே மகாத்மா சுத்வாத்மான் தேவதேவோ பபூவ. அவன் தேவதேவன் சொல்றது என்னத்தினால அப்படின்னு கேட்டா சிறப்பார் செய்யாத காரியத்தை ஒரு செய்யலாம். என்ன சர்வமேதம்? ஒரு யாகம் சரியா? அந்த யாகத்துல எல்லாம் பண்ணி எண்ணி அப்புறம் விஷயங்களுக்கு எல்லாம் தர்சனம் கொடுத்துட்டு கடைசியில தன்னையே அந்த அக்னியில சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். தன்னையே அந்த அக்னியில பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிறது இருக்கு. இதுக்கு பேரு சர்வமேதம்னு பேரு. சரியா? அந்த யாகத்தை ருத்ரன் பண்ணான். ஆக நாராயணத்துல தன்னுடைய சரீரத்தையே ஆத்மாவையே சமர்ப்பித்தம் ஆயிருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல ஆறு வசந்தம் மகாதேவன்னா என்ன அர்த்தம் சொல்றதா? பெருமாள் வசந்த அர்த்தம் பண்ண முடியுமா? அதனால மகாதேவனுக்கு தேவதைகளால் கொடுத்த சக்தியினாலேயும் இந்த பிறக்காளால பண்ண முடியாத சர்வ நரமேகங்கிற யாகத்தையும் செய்தபடினால அவன் தேவதேவன் மகாதேவன் என்று கொண்டாடப்படுகிறான் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவருடைய பேரை என்னை சொல்ற காலத்துல சுவாமி தேசியம் மகாதேவன் சொன்னாவும் நமது மகதிதேவே அப்படின்னு திருப்பி சாதிச்சாலும். சரிங்களா? அதனால அந்த சிவன் எந்தமானுக்கு அறிஞ்சு பிரதானம் பண்ணி அழகாக உதாரம் பண்ணுவதே இந்த ஸ்லோகத்துல நமக்கு எடுத்து காட்டுறார் சுவாமி. பத சரசிஜயோகோக்தம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜமானாம் மௌலிதேசே சுஜீனாம் வயசிஜ சுகவீனாம் வர்த்தசே நித்தியமேக சதிதம் அவகதந்தே சாஸ்வதம் விஸ்வரூபியம். எம்பெருமான் எப்படி விஸ்வரூபனோ அத மாதிரி பாதுகையும் விஸ்வரூபம். என்ன பெரும் பாதுகி அப்படிங்கிறார் இங்க. எப்படின்னா பத சரசிஜயோகோத்தம் பாதுகே ரங்கபர்த்து. நீ எங்கெங்க இருக்க? எல்லா இடத்துலயும் இருந்தா விஸ்வரூபம் சொல்றோம். விஸ்வரூபம் என்ன இருக்கும்? எல்லா இடத்துலயும் இருக்கிற வாழ்க்கை விஸ்வரூபம் பேரு. நீ எல்லா இடத்துலயும் இருக்க பாதுகேங்கிறார். எங்கெங்க இருக்க? பத சரசிஜயோகோ பாதுகே ரங்கபர்த்து. ரங்கநாதன் சேவிக்கிற போனா ரங்கநாதனுடைய திருவிழிக்கு இங்கே பாதுகே நீ இருக்க. சரியா? அங்க போனா நீ இருக்க பெருமாள்கிட்ட போனாக்க. சரி, நீ காட்டுல போய் முனிவர்கள்லாம் சேவிச்சுட்டு வருவோம். அங்க போனாக்க மனசு முனிஜனானாம் மௌலிதே சுஜீனாம். அந்த முனிஜனோட வாழ்லாம் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா ஒண்ணு தியானம் பண்ணிட்டு இருக்கான். சரிங்க? ரங்கநாதனுடைய பாதுகைய பகவத் பாதுகையை முனிவர்கள் எல்லாம் காட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்கான். சரிதான், காட்டுல போய் முனிவர்களை பார்த்தா அவாளும் பாதுகையை தியானம் பண்றான். அவாள் எடுத்துலயும் நீ இருந்துட்டு இருக்க. அப்புறம் மௌலிதேசே சுஜீனாம். சுஜிகளுடைய மௌலி தேசம் அப்படின்னா உபநிகத்து. சரிங்களா? சுஜீஸ்வர சிந்தலக்கூடிய அந்த உபநிகத்தை போய் எடுத்து பார்த்தோமாக்க அதெல்லாம் எம்பெருமானுடைய பாதியை எடுத்து நமக்கு சொல்லுறது. அதனால உபநிகத்திலையும் நீ இருக்க. வஜசித்த சுகவீனாம். சரி, ஆழ்வார்கள்லாம் செய்வோன்னு போனா நம்ம ஆழ்வாரே ஆரம்பிச்சு ஆழ்வார்கள்லாம் செய்த பிரபஞ்சங்கள்லாம் சொல்லி பார்த்தா சுகவீனாம் தான் அழகான கவிதைன்னு தர பிரபஞ்சத்தை. அந்த அழகான கவிதை பண்ணா ஆழ்வார்களுடைய வஜசி திருவாய்மொழ வசு வாக்கில் போனா பாதியை பற்றி பேசுறேன். சுடரடி தொழில் எழுது என்பானே அப்படிங்கிற ஆழ்வார் எடுக்கட்சி. அதனால ஆழ்வார் சீசுலையும் நீ இருக்க. அப்ப நீ இல்லாத இடம் கிடையாது இல்லையா? அதனால நீ விசுருக்கு இல்லையா? எல்லாருமே இருந்துட்டு இருக்க. சரீதம் அவகதந்து சாஸ்வதம் வைஸ்வரூபியம். அதனால தன்னன் எப்படி விசுரூபம் எடுத்தானோ அதே மாதிரி பாதியையும் விசுரூபியாக இருக்கக்கூடியவள். அதாவது எங்க இருந்தாலும் நாம் எங்க போனாலும் அங்கெல்லாம் கூட நம்ம அவள் அனுபவிப்பாள் அப்படின்னு தான். பரிசர வினசானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கிம் பரிணமய சிசௌரே பாதுகேத்வம் சுவர்ணம் குகக ஜன விதூரே சத்வசே லப்த விருத்தே கொனுகரு விஜிதஸ்தே கோப்யசௌ பாதுவாவஹ. இந்த பாதுவினுடைய பெருமை எவ்வளவுன்னு கேட்டா, நம்ம தலைவருக்கெல்லாம் ஆட்சி நம்ம வசதி கொடுக்க பண்ணி நம்ம சௌரியங்களை பண்ணி கொடுக்கறது இந்த பாதுவே. என்ன பரிசர வினதானாம் மூர்த்தினி துர்வரங்க பிரசித்தியம். பாதி கிட்ட கிட்டக போகாம தூரகர்கள் விழுந்து சேவிச்சாலும் கூட யாராவது வந்து சேவிக்கிறாளோ தலையை வணங்கி அவ தலையில இருக்க முடியாத துர்வர்ணம் இருக்க கட்டை இழுத்து தலை இழுத்து அதனுடைய தலை இழுத்துங்கிறாள். அந்த கட்டை இழுத்து இருக்க அந்த பங்கியம் நிறைய தலை இருந்ததுன்னா கெடுதலாம். அதெல்லாம் என்ன பண்றது தெரியுமோ, பரிணமேசி அதெல்லாம் நீ மாற்றி பிரதே பாதுகே உன்னை வந்து சேவிச்சாங்க. எப்படி பாக்குற பாதுகேத்தம் சுவர்ணம், அது துர்வர்ணமா இருந்தது நீ சுவர்ணமாக ஆக்கிட்ட. புரியுதா? சுவர்ணமா நல்ல தலை எழுத்து நல்ல எழுத்தா பண்ணிவிடுற, கெட்ட எழுத்து உள்ளவாளெல்லாம் பண்ணிவிடுற அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் சுவர்ணத்தை என்ன பண்ற, துர்வர்ணத்தை சுவர்ணமாக்குற ரசவாதமும் தெரியாத வழக்கம். சரிங்களா? இரும்ப தங்கமாக்கி கொடுக்குறேம்மா, தெரிஞ்சதோ வெள்ளிய தங்கமாக்குறேம்மா, கல்ல தங்கமாக்குறேம்மா, இப்படிதான் இல்லையா ரசவாதம்னு பேரு. அத மாதிரி இந்த பாதுகையே ரசவாதம்ன்றது துர்வர்ணத்தினால் சுவர்ணவாதம்னு சேகையாக அதனால சாதிக்கிறாருங்க. குககனவிதூரே சத்தசே லப்த விருத்தே கொனு கொனு விதிதத்தே கோப்பிய சூதாதுவாரம். பாதுக இந்த தாதுவாதம் சொல்றாங்க, ரசவாதம் சொல்றாங்க. அதாவது சொன்ன கல்லாக்குறது, கல்ல பொண்ணாக்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றதெல்லாம் நீ எந்த கத்துக்கிட்ட? வேண்டாம், நான் எல்லாம் பண்ண உனக்கு என் தலைக்கெல்லாம் மாற்றிக்கிட்டே நீ தான், எல்லாம் கெட்ட வைக்கா இருந்தது, எல்லாத்தையும் பொண்ணை வைத்தான் மாற்றிக்கிட்டே நீ. சரியா? இந்த தாதுவாதம் கூட நீ கத்துட்டு இருக்க போட்டுருக்க. இதெல்லாம் யாருகிட்ட இருக்கும்? அர்த்தர்கிட்ட இருக்கும். குகக ஜன விதூர், குகக இருக்காள ஊரை ஏமாத்துறான். அவாதான் அது ஒன்னே போ எனக்கு எம்பெருமானுடைய திருவிடிகள் இருக்க முடியாத பாதிகைகள் நம்முடைய தலை கட்ட தலை எழுத்த கூட மாற்றி சொத்த எழுத்தார நல்ல எழுத்தாக மாற்றக்கூடிய ஆப்பிள உடையவர்கள் என்று இந்த ஸ்லோகத்தோட பாவதேசன் அனுபவிக்கிறார்.